கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் கொஞ்ச பேச நீ வேணும் கொஞ்ச தூரம் கைய கோத்து நடந்து போக நீ வேணும் கொஞ்சம் கருப்பு தான் ஆனாலும் நெருப்பு தான் என்ன நீ கட்டி அணைச்சு காதல கொடுக்கவா நான் கொஞ்சம் கருப்பு தான் காட்டாத வெறுப்பு தான் என்ன நீ கட்டி அணைச்சு காதல கொடுக்கவா புடிக்குமா இல்ல பழக பழக பால் புளிக்குமா அருகில் வரவே கொஞ்சம் நடுக்கமா இருக்குமா இருந்தாலும் தேட தேடதான் கிடைக்குமா தோண்ட தோண்ட நீர் சுரக்குமா காலம் கடல பின் இருக்கமா இருக்கமா ஆனாலுமே நான் வாழுவேன் காதலும் கடந்து போகும் கடைசியிலே கொஞ்சம் கருப்பு தான் ஆனாலும் நெருப்பு தான் என்ன நீ கட்டி அணைச்சு காதல கொடுக்கவா நான் கொஞ்சம் கருப்பு தான் காட்டாத வெறுப்பு தான் என்ன நீ கட்டி அணைச்சு காதல கொடுக்கவா கொஞ்சம் கருப்பு தான் ஆனாலும் நெருப்பு தான் என்ன நீ கட்டி அணைச்சு காதல கொடுக்கவா நான் கொஞ்சம் கருப்பு தான் காட்டாத வெறுப்பு தான் எல்லா லவ்லயும் ஒரு பொய் இருக்கும் ஆனா அவன் பொய்ல ஒரு லவ் இருக்குடா குத்துங்க ஜமா குத்துங்க